కామాంజదయాత్రం ధ్యాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యవర్యంతాం వందే గురు పరంపరాం జ్యోనిత్యమచ్యుతవదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకి సింధో రామానుజశ్రితరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠాదిమూర్తిం గోపాలదేశికశిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాసద్ధాంతతిష్మాం సుజాలే కరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఆమె దేశ మరుపడియం ஒரு 32 அவதாரம் சொல்லியிருக்கார். இந்த அவதாரங்களை பண்ணவன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. வராக புராணத்தில் இருக்கு. அத்தது அகர்மண்யதா ஹேதூன் அபராதான் ஏவமாக பகவான் ஆரம்பிக்கிறார். வராக புராணத்துல ஸ்ரீ வராக பெருமானே என் ஆராதனம் பண்ணலாம், இந்த இந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார். அது 32 அபராதம் இருக்கு. முன்னாடி நாம ஒரு 32 அபராதம் பார்த்தோம். அது கோயில போய் பெருமாள் சேவிக்கிட்ட என்னென்ன அபகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்ப சொல்ற 32ங்கிறது ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவன் அவன் நேரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியல் இருக்கு. பெருசா பூமாதேவி பட்டு வராக பெருமாள் செய்யறாராம் சொல்றாராம். இதுல 1வது என்ன கேட்டா, அடியோட ஆச்சாரம் இல்லாமல் கண்டதையும் காட்டு, எது எது கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னா இருந்து பட்டித்தனா இருந்தான்னா, பட்டித்தன்னா தர்மத்துக்கு விருத்தமா பிரவர்த்திச்சு இருந்தான்னா அவன் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. ஓயாவது திருட்டுத்தனம் பண்றது, ஸ்திரீரோகமா இருத்தல் முதலானதெல்லாம் அகர்மண்யதா காரணம். என்னைக்குமே பெருமாளுக்கிட்ட ஆராதம் பண்றதுக்கு தகுதி அவனுக்கு வராது. இந்த 32 ஸ்லோகத்தோட பார்த்தா 1வது இதுதான் தோன்றது. தாஸ்திரம் சிதபராதாம் ஸ்தோதசேவே தமம பிரியே போஜ்ய அன்னபானஹாரேஷியே மையா பரிகீர்த்திதாக. சுத்தமான ஆகாரம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சரீரமும் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் தான் ஆராதனத்துக்கான தகுதிகள். அதில் 1வது சுத்தமான அன்னத்தை சாப்பிட்டு இவன் சுத்தமா இருக்கணுங்கிறது 1வது. 2வது தண்ட காஷ்டம காதித்வா எஸ்து மாம் உபகற்பதே திதீயமபராதம் தூ தர்ம வித பிரவர்த்ததே. பல் தேக்காமல் பெருமாள் சந்திக்கு போய் ஆராதனை பண்ணேன்னு ஆரம்பிச்சா 2வது அவசாரம். 3வது ஜத்வா மைத்துன சங்கம் தூ ஸ்திரீகளோட சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆராதனை பண்ணினால் 3வது அபராதம். 4வது திருஷ்டாதுமிருதகம் தேவி எஸ்து மாம் உபகற்பதி சதுர்த்தம் அபராதம் தூ லக்ஷமாமிவ சுந்தரே. 6வது ஆத்தம யாராவது தவறி போயிட்டார் அப்படின்னா அந்த சவத்தை சொத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஆராதனம் பண்றவன், ஸ்நானம் பண்ணாமல் வந்து ஆராதனம் பண்றவன். இல்லை அவன் தொடனே இருந்தா அவன் அன்னிமுழுக்கே தொடக்கூடாது, பெருமாளை அவன் குளிச்சாலுமே தொடக்கூடாது. ஆனால் அந்த தீக்கு பிணத்து மேல பட்ட தீட்டு அதோடு கூட ஆராதனம் பண்ணால் அது ஒரு அபராதம். அடுத்து 5வது அவசாரம் கிருஷ்ணா ரஜஸ்வனின் நாடி தீட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த பெண் மேல பட்டுட்டு ஆராதனம் பண்ணால் அது அபராதம். கிருஷ்ணாது முதகண்டிய சம்ஸ்காரம் மிருதகச்சேரி அபராதம் இவம் சஷ்டம் லக்ஷமாமி வசுந்தரே. யாருக்கோ ஒருத்தருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ண, அதாவது மிருதகன் இறந்து போனவனுக்கு கைங்கரியத்துல பங்கு எடுத்து கைங்கரியம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணால் அடுத்த அவசாரம். 7வது திருமாலுடைய ஆராதன காலத்துல அசத்தியமாக அபான விசர்ஜனம் முதலானதை செய்தால் அபராதம். 8வது

எந்த பெருமான் கிட்ட ஆராதனை பண்றோமோ அவர்கிட்ட இந்த மாதிரி நான் பாபம் பண்ணிட்டேன், அபச்சாரம் ஆயிடுத்து, இந்த மாதிரி திருமணம் வேணும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கணும். இதுதான் உண்மையான நல்ல பிராய்ச்சி அப்படின்ல. அப்புறம் அபராத உஷாபுரம் மணிகளும் மன்னிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சிருந்துட்டு மறுநாள் அதே தப்பையே திருப்பி பண்ணக்கூடாது. அனுதாபாத் உபரமாது பிராயச்சித்தோன் முகத்ததா பிராயச்சித்த கரணாச்ச பாபம் நச்சதி பாதசா. பாபம் போகணும் அப்படின்னா முதல்ல அனுதாபப்படணும், ஐயோ இந்த பாபத்தை பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படும். அப்புறம் இனிமே அந்த பாபத்தை நடக்காம பாத்துக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது பிராயச்சித்தம் பிராயச்சித்தமாகும். பாபத்தையும் மறுபடியும் பிராய்ச்சித்தம் மறுபடியும் மறுபடியும் அந்த பாபத்தையும் மறுபடியும் மறுபடியும் பிராய்ச்சித்தம் பண்ணானா அர்த்தம் கிடையாது. அதனால என்னென்ன பிராய்ச்சித்தங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறேன். பெருமாளை ஆசிரியச்சு பெருமாள் கிட்டே மன்னிப்பு கேட்டு பெருமாள் சரணாகதி கொண்டதே உத்தமமான ஒரு பிராய்ச்சித்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ற. இப்படி துவாசிரிச்சது அபசாரம் 32 அபசாரம் இல்லாமல் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.